രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വെങ്കടനാചാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥം ആപുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബജയുഗ്മരുക്മയാമോഹതസ്തതരാണി തൃണായ മേ മേ അസ്മദ്ഗുരോർഭവതോർച്ചനൈകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവ തയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നഃ കുലപതേ വകുലാഭിരാമം ശ്രീമത് സദംഗ്രീവളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം ശരസ്യ മഹദാശ്രയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിധാര ഗുണശേഖര യോഗിവാഹാൻ ശബ്ദാംഗിരേണുപരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥകം ശ്രീശടകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴിതിനാടെന്നും തെൻകുരുഹൂരെന്നും മറുവിനിയ വൻപൊരുണലென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தார எல்லாது நெஞ்சேன் மனத்தார் மேதும் குறைவிலேன் என்பை சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று நீண்ட விருங்கீர்த்து ராமானுகமுனிவன் சாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா காந்திகளும் சோலை மதிடரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் கடகோ பன் மொய்ந்தால் வளர்த்த இடத்தாய் ராமானுகன் உச்சவிரை நிலையும் நெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகிய தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாக முனீந்திரமும் செய்திடாடீந்து ஸ்ரீமத்ரீ குருசேஷ்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுசிசிர சூரியுக்தாரக்ரமாது யாகுர்வன் நிகமாந்தர்ப்பண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடனாச்சாரிய சவிதாத்திகேசரீ வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிபத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேன் சதகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே அருளி செய்த பாசுரங்களே தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆரம்பத்திலே இப்பொழுது ஏழாம் திருவாய் மொழியாக இன்னும் சோறு பொருகினீர் என்பதை பார்க்க போகிறோம். இதில் திருக்கோளூரே என்பதாக திருக்கோளூரிலே இருந்திருக்கும் வைத்தமானதி திருமானை பற்றிய பாசுரங்கள், அதில் நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருளி செய்கிற பாசுரங்கள். இப்பொழுது ஆரம்பத்திலே பெருமானை பற்றி செல்லும் போது பிரபதன சுலபன் என்பதாக சரணாகதி செய்வதற்கு சுலபனாக எம்பெருமான் காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன், நாம் சரணாகதி செய்ய ஏற்றவன் என்பதாகிற விஷயத்தை, அதாவது சேவியத்துவம் என்று மட்டுமல்ல அவ்வாறே சரணாகதி பண்ணக்கூடிய விஷயம் இங்கு ஆரம்பத்தில் வந்திருக்கு. அதுல எம்பெருமானுடைய போக்கியத்துவம் என்பது மாத்திரம் இல்லாமல் சரணாகதியை பற்றி செல்லும் போது ஆத்மாத்மீயங்களை எல்லாம் எம்பெருமான் அபகரிக்கக்கூடியவன் என்பதை போன திருவாய் மொழியிலே சொன்னார். அதாவது அகம் மமத்தேக்கு தைரியம் சாதுரியாதீஷன் நிருணாம் அபகரதி ஹரிஸ்தே யபானி சதாரி வாழுக்கு வைய மலர்ந்த மணால் இருக்கே என்பதாக ஆரம்பித்து இந்த எம்பெருமானுக்கு இந்த நாயகியாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய கை வலையை இழந்தாள் என்பதாக ஆரம்பித்து தன்னுடைய தேஜத்தை இழந்தால் பிறகு ஆத்மாவும் தன்னை சேர்ந்த எல்லா பொருள்களுமே எம்பெருமானுக்காக இழந்தாள் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானுக்காக இழந்தாள் என்றார் சுவாமி தேசியம் சொல்லும் போது எம்பெருமான் இவற்றை எல்லாம் அபகரிக்கக்கூடியவன் என்று சொன்னார். அபகரிக்கக்கூடியவன் என்றால் அவர்களை எல்லாவற்றையும் இழக்கும்படியாக அத்தனை வசீகரிக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். இங்கே எம்பெருமானை தெரிந்த ஒரு துக்கத்தினாலே நாயகியானவள் உடல் தளர்ந்து போய் நெறிந்து போய் எல்லாவற்றையும் இழந்தாள் என்கிற அர்த்தம் இருக்கும். அதே சமயம் எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டு இருக்கிறபடியினாலே பாகவதர்கள் எல்லாம் ஆத்மாத்மீயங்கள், அதாவது தாமும் தன்னை சேர்ந்தது எல்லாமே எம்பெருமானுக்கே உகந்தவை, எல்லாம் எம்பெருமானுக்கே சேர்ந்தவை என்பதாக அந்த ரீதியிலும் அதனை இழப்பார்கள். ஆக எம்பெருமான் இரண்டு விதத்தாலுமே ஆச்சரியமான மாயனான எம்பெருமான் இரண்டு விதத்தாலும் தன்னை ஆச்சரித்தவர்களுடைய சகல வஸ்துக்களையும் அவர்களுடைய ஆத்மாவையும் உட்பட எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடியவன் என்கிற விஷயத்தை சொல்றார். சரணாகதிக்கு இதுதானே முக்கியமான விஷயம். எம்பெருமானுக்காக நாம் சமர்ப்பித்தால் என்று இருக்கட்டும், எம்பெருமானே எல்லாவற்றுக்கும் ஏற்றவன், எம்பெருமான் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறவன், எம்பெருமானுக்கு இந்த ஆத்மாத்மியங்களை கொடுப்பதற்காக பக்தர்களும் அதாவது ஆசிரியர்களும் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இதில். இப்போது நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருள் செய்யும் போது பெருமானை பிரிந்த ஒரு துக்கத்திலே அருள் செய்கிற பாசுரங்கள் தான் கைஞ்ச இரண்டு திருவாய்மையிலே வந்துருக்கு. தொழிலின்மா மணிமாடம் என்பதாக ஆரம்பித்து தொலைவிந்து மங்கலம் தொழும் இவள் என்பதாக தொலைவிந்து மங்கலத்திலே எம்பெருமானை சேமிப்பதற்காக இவளை அழைத்துக் கொண்டு போனார்கள் தாய்மார்கள். ஆனால் அங்கே போன பின்பு எம்பெருமான் நினைவாகவே இவள் இருந்து கொண்டிருக்கிறாள். தேவபிராணியே இவள் எம்பெருமான் தேவபிராணியே நினைத்து வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாளே. அதனால எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டான்னா, அந்த பந்துக்களிடமிருந்து தன்னுடைய பக்தர்களை பிரிக்கிறான் சொன்னாங்க. அதாவது பழையமங்கலம் கோவிலுக்கு வந்த இவள் தன்னுடைய தாயாரையும் நினைப்பதில்லை, தன்னுடைய தோழிகளையும் நினைப்பதில்லை, எம்பெருமானத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக பார்க்கும் போது பெருமான் தானே சகல பந்துவாக நின்று மற்ற பந்துக்கள் எல்லாம் பந்துக்கள் இல்ல நானே பந்து என்பதாக புரிவிக்கிறான் என்று அர்த்தம் சொல்லலாம். அடுத்ததாக இந்த மாணிக்க வையமலர்ந்த மணாலுக்கு என்று பார்க்கும் போது இது எம்பெருமானே மணிவண்ணாவோ என்று கூட்டம் எம்பெருமான் வராடினாலே மோகதசியிலே இவள் இருக்கிறாள். அப்போது இவளுடைய தாயாரானவர் இவள் இழந்தவற்றை எல்லாம் சொல்லி அவர் அலற்றுகிறாள் என்பதாக நாம் பார்ப்போம். இப்பொழுதும் எம்பெருமானை பிரிந்த வியசனம்தான், எம்பெருமானை பிரிந்த துக்கம்தான், இந்த துக்கத்திலேதான் இவள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறாள் என்பதாக பார்த்தோம். இப்பொழுது இந்த ஏழாம் திருவாய் மொழியிலே இன்னும் சோறு பருகனையும் பின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடிய அழகான ஒரு திருவாய் மொழியை பார்க்க போறோம். எம்பெருமானை பிரிந்த துக்கத்தினாலேயே மிகவும் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய பிராட்டியானவள் மெதுவாக என்ன செய்தாலாம், திருக்கோரூரில் போய் பெருமானை சேவிப்பதற்கு புறப்பட்டு போனாலாம். ரொம்ப மோக திசையில பிரிந்து இருக்கிறவருக்கு ஒரு சமயம் ரொம்பவும் அபிநிவேசம் அதிகமாக போய் இனி ஒரு வழி பார்த்து விட வேண்டியது, எம்பெருமானோடு நாம் சேர்ந்து விடவில்லை, அவனை பிரிந்து இருக்க முடியாது அப்படின்னு பொறாத்தி செய்யும் அப்படிங்கிற எவரு ஒண்ணு ரெண்டு முடிவு பண்ண எத்தனை கஷ்டப்பட்டு இப்படி உட்காந்துருக்கிறது. அதனால எப்படியாவது இப்போதே எம்பெருமானை அனுபவிக்க வேணும் அப்படின்னு ஒரு போரா போரானா என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஒரு அதிகமான ஒரு வேகம், வேகம்னு சொல்லலாம், ஒரு உத்வேகம். அந்த வேகத்தினாலே அவள் அங்கிருந்து கிளம்பி திருக்கோவில் போய்விட்டாளாம் இந்த நாயகியானவள். ஆனால் அப்பொழுது அவளுடைய தாயாருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியலை. இவர் திருக்கோவில் போயிருக்கிறான் என்கிற விஷயம் தாயாருக்கு தெரியவில்லை. தாயாருக்குன்னு சொல்றேன், தாயார் இல்ல திருத்தாயாருக்கு என்று சொல்லணும். அந்த மாதிரி இவர் திருக்கோளூர் போனாள் அப்படின்னு சொன்ன, ஆனால் திருக்கோளூரிலே எழுந்தருள அப்படிங்கிறார் எல்லாம் போனால்னு சொல்லக்கூடாது. என்ன பரம பாகவதையாக இருக்கக்கூடியவர் இந்த நாயகியானவர் அழுவார் தானே, அந்த நாயகியானவர் பெருமானை பிரிந்தனத்திலே இருப்பார், இனி இவரை பிரிந்து இருக்க முடியாது, எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியாது என்கிற ஒரு அபிநிவேசத்தினாலே என்கிற ஊற்றத்தினாலே என்கிற வேகத்தினாலே என்ன ஆனாலும் பரவாயில்லை என்பதாக எல்லாவரையுமே உபேட்சித்து, தாயாரையும் உபேட்சித்து, குடும்பத்தையும் உபேட்சித்து, எல்லாவற்றையும் உபேட்சித்து திருக்கோவிலுக்கு எழுந்திருந்தான். அவர் தாயார் அப்போ அந்த விஷயம் தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவனுடைய துக்கத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறாளா, தன்னுடைய பெண் வந்து இப்படி எல்லாம் இருக்கிறாளே அப்படின்னு அவள் படும் துக்கத்தை பார்த்து பார்த்தே தாயாரும் அத்தியந்த துக்கத்தில் இருக்கிறதுனால அவருக்கு என்ன நடக்கிறது என்ன என்பதே தெரியல. அப்பிரகிருதி கேட்டையாள் அப்படிங்கிறார், அவள் கண் வசத்தில் இல்லை, மற்ற பேர்லாம் மாதிரி இல்லை, என்ன நடக்கிறதுன்னு தெரியாத மாதிரி மனசுக்குள்ள அத்தனை சோகம் வந்து அழிந்து கொண்டிருக்கு. அதனால இவள் இங்கிருந்து திருக்கோளூர் எழுந்தருடும் சமயத்திலே இவளுடைய திருத்தாயாரானவர் அதை கவனிக்க முடியவில்லை. வேற ஏதோ சிந்தையிலே தன்னுடைய பெண்ணுக்கு என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இவள் இருக்கிறாளே என்பதாக அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கொஞ்ச நாள் இப்படியே உண்மையில் இடும்போதும் ரொம்ப நாள் காலப்படியே இருந்தார். அதற்கப்புறம் ஒரு சமயம் இப்படியே கண்ணீர் பார்த்தபோது இவருடைய மகளை காணவில்லை. இவர் இங்கேதானே இருந்தால், இவளை காணுமே, எங்க போனால், ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பாளோ, பக்கத்துல யார கேட்கலாமா அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணு கேட்க வேண்டாம், தாயாருக்கு நல்லா தெரியும், இவள் திருக்கோவிலூர் தான் போயிருப்பாள் என்பதாக திருக்கோவிலூர் எம்பெருமானிடம் ஈடுபாடு கொண்டவள் கட்டாயம் அங்கேதான் போயிருப்பார், வேற எங்கேயும் போயிருக்க மாட்டார் அப்படின்னு தன்னுடைய மகளினுடைய சுபாவம் நன்கு தெரிந்தவர் ஆனதினாலும், தன்னுடைய மகள் என்பதாலும் அவள் புரிந்து கொண்டாளாம். தன்னுடைய மகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, என்னுடைய மகள் வேற எங்க போக போறாள், தில்லி தேசம் கூட வேற இடத்துக்கு எங்கேயும் போக மாட்டாள் இவள், அதனால பக்கத்தில் இருக்கிற தில்லி தேசம் திருக்கோவில் அங்கதான் போயிருப்பாள் இவள், வேற எங்க போய் கேட்கலாம். சில சில கிரகங்கள்ல பார்த்தோம்னா குழந்தை திடீர்னு காணாத கொடுத்து வச்சுக்கோங்க, இப்ப குழந்தைய எங்க போய் தேடுறது அப்படின்னா, எங்கேயும் போக வேண்டாம், கோயில்லதான் இருக்கும் போய்ப்பாரு அப்படின்னு, இவங்க கோயில போய் பார்த்தா கோயில குழந்தை இருக்கும், இல்ல அது வேற எங்கேயும் போகாது, இந்த ஆத்து விட்டா கோயிலுக்கு தான் போகும், வேற எங்க போயிட போறது, அங்கதான் இருக்கும் போய்ப்பாரு அப்படின்னா அது அங்க இருக்கும். ஏன்னு கேட்டா அந்த மாதிரி குழந்தைய வளர்த்துருக்காங்க, போட்டுக்கு பத்து இடம் இருக்கு, இங்க இருந்தா அங்க போயிருக்கும், அங்க இருந்தா கடைக்கு போயிருக்கும், கடைக்கு இருந்தா இந்த பக்கம் போயிருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம விளையாடு போயிருக்கும் அப்படின்லாம் இல்லாம, அதுக்கு விளையாட்டே கோயில் தான், எல்லாமே கோயில் என்னப்பா சொல்லி பின்னாடி வரக்கூடும், மொத்தமே கோயில் தான் அப்படின்னு குழந்தை இருந்து நிச்சுக்கோங்க, சுத்தமா கோயில் இருந்து நிச்சுக்கோங்க, அப்ப எங்கேயும் போவானா கோயில்ல தான் இருக்கும் இங்கதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக ஏன்னா நம்மாத்து குழந்தை வேற எங்கேயும் போகாது, பத்தாத்து குழந்தையா இருந்து நிச்சுக்கோங்க, அதாவது வைஷ்ணவர்களுடைய அகத்துல வளரக்கூடிய குழந்தை இருக்கும், இந்த குழந்தைக்கு விளையாட்டும் கோயில்ல தான், பிரசாதமும் கோயில்ல தான், எல்லாமே கோயில்ல தான் மொத்தமும். அந்த மாதிரியாக இந்த திருத்தாயாருக்கு தெரியும் நம்மாத்து பெண் இவள், இவன் இந்த ஆட்டை விட்டா எங்க போவானா திருக்கோவிலூர் பெருமானை செய்துட்டு போவாள், வேற எங்கேயும் போக மாட்டாள், அதனால அதே முடிவு பண்ணி கொண்டால் இவள் திருக்கோவிலூர் தான் போயிருக்கிறாளே என்பதை முடிவு பண்ணி கொண்டால், அப்பொழுது இவள் அங்கே போய் என்ன சமம் எல்லாம் படப்போகிறாளோ, அதாவது அங்கேயும் போய் எம்பெருமானை பிரிந்து அந்த கட்டத்திலே இருக்க போகிறாளோ, என்ன ஆக போகிறதோ தெரியலையே, இப்பொழுது இவளை நான் இழந்தேனே என்பதாக தாயார் அலற்றக்கூடிய பாசுரங்கள். இப்பொழுது மறுபடியும் திருத்தாயார் பாசுரங்கள், மறுபடியும் திருத்தாயார் வந்து இவளை நான் இழந்தேனே என்பதாக சொல்லக்கூடிய பாசுரங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரீதியிலே வந்திருக்கு. சீசுக்கு இப்படி எம்பெருமானை பிரிந்த விதனத்தாலே அத்தியந்தம் அவசன்னையாய் மோக தசாபன்னையான பிராட்டி தத்விஷய இரவசிக அபினிவேச பிரேரிதையாய் கொண்டு திருக்கோளூரிலே இருந்தருளா, ரொம்ப மோகத்தில் இருக்கக்கூடிய பிராட்டியாக திருக்கோளுக்கு போனார் அப்படின்னா திடீர்னு எப்படி போக முடியும், இவள் தான் எம்பெருமானை வந்து எம்பெருமானுக்கு பரவசமாக எல்லாவற்றையும் இழந்து இருக்கக்கூடியவள் எப்படி போனாள் அப்படின்னு கேட்டா, அந்த எம்பெருமானுடைய சிந்தையே மனசுல இருக்க எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அபினிவேசம், எப்படியாவது ஒரு வழி பார்த்து விடலாம் நீங்க என்பதாக, அதனாலே எல்லாவற்றையும் உபேட்சித்து திருக்கோவிலுக்கு போனாலாம். எழுந்தருளா திருத்தாயார் இவளுடைய நிர்வகிக்க விசனத்தாலே அத்தியந்த மோசம், ஆனா திருத்தாயாருக்கு இவள் போன விஷயம் தெரியல, பக்கத்துலதான் இருக்கா, ஆனா தெரியுது அப்படின்னா ஏன் தெரியலன்னு கேட்டா இவனை காற்றும் அவள் இன்னும் துக்கத்துல இருக்கா. இவருக்கு எம்பெருமானை பிரிந்த துக்கம், அவருக்கு மகளையே நாம் பிரிந்து விட போறோமே என்கிற துக்கம். அதனால அதுவும் இல்லாமல் ஒரு மகளுக்கு வர்ற கஷ்டம்னா தாயாருக்கு தான் முக்கியமான கஷ்டமாக இருக்கும். அதனால இவளுடைய நிரவதிக வியசனத்தாலே அத்தியந்தம் அவசன்மையாய், அத்தியந்தம் அவசன்மையாய் போடுற இவளை காற்றும் தாயாருடைய திருத்தாயாருடைய துக்கம் இன்னும் அதிகமா இருக்கான். அதனால ஆழ்வார் பாசனம் திருத்தாயார் பாசனங்களாவே இருக்கு. அப்பிரதிங்கதையாகையாலே இவை எழுந்தருளுகிற சமயத்தில் அவற்றை அனுசந்திக்க சமையன்றியே, இவரிலிருந்து திருக்கோள் எழுந்துள்ள சமயத்துல இவர் பக்கத்திலேயே இருந்தா கூட திருத்தாயா இருக்கு. அதெல்லாம் உலாவே நினைத்து பார்க்க முடியாது, நேரத்தாலும் சந்திச்சுட்டு நம்ம ரொம்ப மனசுல கஷ்டத்துல இருந்தோம் திமாவோம். கண்ணை திறந்து இருந்தவரை எதுக்கு யார் போனாலும் கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா மனசுல வேற ஏதோ கஷ்டத்துல இருந்துருக்கும். அப்படின்னா கண்ணுக்கு எதிர நடக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாம இருக்கும், காதுல கேட்கிற சப்தம் கூட கேட்காம இருக்கும், மனசு அங்க இருந்தாலும் கேட்கும் அப்படின்னு சொல்றா. அதனால மனசு இல்லாட்டா கேட்காதா. அதனால தாயாருடைய மனசு முழுக்க பெண் விஷயத்துல இருந்து அப்படின்னாலே இவளுடைய நடத்தை எல்லாம் அவளுக்கு இவர் நடந்து போனதெல்லாம் அவள் எழுந்துருளிகிற விதத்தை எல்லாம் இவளாலே நேர பார்த்து அனுபவிக்க முடியவில்லை, தடுக்க முடியவில்லை. பெண்ணை நெடும்போதும் கூட பிரபுத்தையாய், அதுக்கப்புறம் பேருமாயாச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு கண்ணு குடித்தவள் தாயாராவள், அதாவது பெண் எங்க இருக்கேன்னு பார்த்தா இவளை காணாமையாலே இவளை இழந்தேன் என் இறாள் பக்கத்துல பார்த்தா இவள் இல்லை, இவள் எங்க போயிருப்பாள், திருக்கோளூர் தானே போயிருப்பாள் என்பதாக நினைத்து இவளை இழந்தேன், என்னை விட்டு போய்விட்டாள் இல்லவா, இவளை இழந்தேனே நான், அங்கே போய் இவள் என்ன பாடுபட போகிறாளோ என்பதாக அந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய திருவாய்மொழியை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல திருக்கோளூருக்கு எழுந்தருளினவள் யாரு அப்படின்னு கேட்டா இந்த நாயகியானவர் சுவாமி நம்மாழ்வார். இவள் நம்மாழ்வார் திருக்கோளூர் எழுந்தருளினார் அப்படின்னு அர்த்தமா? அப்ப திருக்கோளூர் எழுந்தருளினார் அப்படின்னா இப்ப திருக்கோளூர் போய் பெருமானை சேவிக்கிறார் இல்லையா, இப்ப சேவிச்சா அந்த சந்தோஷம் தானே வரும். ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று வரும் நிறைய பேருக்கு, பொதுவாக எல்லாருக்கும் வரும். என்னன்னு கேட்டாங்கன்னா சுவாமி நம்மாழ்வார் இப்ப திருக்கோளூர் எழுந்தருளினார் அப்படிங்கிற மாதிரி நாயிகா பாவத்துல இருக்கக்கூடிய பராமரிச்ச நாயகியானவர் திருக்கோளூர் எழுந்தருளினார் என்பதாக இருக்கும். திருக்கோளூர் இருந்தா இந்த பெருமானை சேவிச்சா சந்தோஷம் தானே வரணும், அப்புறம் தாயாருக்கு ஏன் கஷ்டம் வருகிறது இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, இது வந்து இது எல்லாமே பாவனா தான். மனக்காலே திருக்கோளூர் எழுந்துள்ளதாக ஒரு பாவனை அவருக்கு இருக்கு சுவாமி நம்மாழ்வார். அவர் திருக்கோளூரே எழுந்தருளன் நமக்கு தெரியும் இல்லையா, ஆழ்வார் திருக்கோளூர் எந்த ஊரும் போகல. பின்ன திருக்கோளூரிலே எம்பெருமான் பக்கலிலே ஏகாகிர சித்தராய் அந்த பாவனா பிரகர்ஷத்தானே தாம் அவ்வூரிலே போய் புகுந்ததாகவே தமக்கு தோற்றுகையானே தன்னுடைய விரகதசை அனுசந்திக்க சமரல்லாதபடி அந்த மானசானுபவ பிரகர்ஷத்தாலும் முன்பே விரக விசனத்தால் வந்து நின்ற பலகாணியாலும் உபரத சகல பாக்கியகரண வியாபாரராய் இருக்க தம்முடைய தசையைக் கொண்டு அனுபந்திகள் சோதித்தபடியே அந்யாபதேசத்தானே பேசிக் கொண்டு தம்முடைய இந்த தகையை எந்திரமானுக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு சாட்சா சுவாமியினுடைய அழகான வார்த்தைகள். ஆச்சரியமான நிர்வாகம் இது, ஏன்னா ஆழ்வார்க்கு இருக்கக்கூடியது சம்போகமா விஸ்வரலம்போமா, சம்போகம்னா சேர்க்கை, நாயகனோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னா அப்போ ஆனந்தம் இருக்கணும், நாயகனை விட்டு பிரிந்திருக்கார் அப்படின்னா துக்க சோகம் இருக்கணும். இப்ப வந்து இவர் திருக்கோளூர்ல எழுந்திருந்தார் அப்படின்னா அங்கே எதிர்மான தெரிவிக்கும் போது நாயகனோடு சேர்ந்து இருக்கார் என்றுதான் இருக்கும், அப்படி இருந்தால் அது ஆனந்த பரமான இருக்கணும் இங்கே. ஆனா இங்க பார்த்தோம்னா சோகத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த திருவாய்மொழி பூர்த்தியாக. அப்போ இது ஆனந்தமா சோகமா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். அதுக்காகதான் இது பதில் சொல்ற இங்க அப்படின்னு ரெண்டும் கிட்டத்தட்ட கலந்து இருக்கு. என்ன கேட்டான், இவர் திருக்கோளுக்கோ எந்திரமானோட சாட்சாத்தாக சேர்ந்திருந்து எந்திரமானை அனுபவித்து கிடந்தா அப்படிங்கிறது கிடையாது. இவருக்கு எல்லாமே மானச அனுபவம் தான், எம்பெருமானை பிரிந்த தரிசனத்திலேயே அந்த துக்கத்திலேயே மணிவண்ணாவோ அப்படின்னு கூப்பிடும்படியாகவும் ஆத்மாத்மீயங்கள்லாம் இழந்தபடியாகவும் இருக்கக்கூடியவர் திருக்கோவில் எம்பெருமானை அனுபவிக்கிறார், சேமிக்கிறார் மனசுனாலே. போனார் அப்படின்னா மனசுனாலே போனார் அப்படின்னு அர்த்தமா. ஏகாக்கிர சித்தராய் எம்பெருமானிடம் ஏகாக்கிர சித்தர் கூட அவரை பற்றியே நினைத்துக் கொண்டு அப்படியே இருந்தவர் அந்த பாவனா பிரகர்களே அப்படி எம்பெருமானையே மனசில் நினைத்து சென்றபோது கடைசியில் என்னாச்சுன்னா திருக்கோவில் போனால் நேர கண்ணால போய் பெருமானை சேவித்தால் என்ன அனுபவமோ அந்த அனுபவம் பாவனா பிரகர்களே வந்து பாவனானா ஸ்மரணம் பிரகர்ஷம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் இருக்கும். விசேஷமாக அதை தவிர வேற எதுவுமே நினைக்காமல் இதையே நினைத்துக் கொண்டு இருந்த போது அப்ப மனசு முழுக்க திருக்கோளூர் எந்திரமானை சேவிப்பதே நினைந்திருக்கும் போது அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா அவருக்கு விரகம்ங்கிறது கிடையாது. மானச அனுபவம் அப்படிங்கிறது நிறைவிருக்கு. மனசினாலே எந்திரமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது. ஆனால் போன நிர்வாகங்கள் என்னன்னு கேட்டா எம்பெருமானை பிரிந்த ஒரு வசனத்தாலே அவருடைய சரீரத்துல இருக்கக்கூடிய பலம் முதலாளர்கள்லாம் மொத்தத்திலே இழந்து அவர் மானசத்தினாலையும் சாரீரமாகவும் நல்ல ஒரு வசனத்திலே இருக்கார், எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே இருக்கார், விரக திசையிலே இருக்கார் அப்படின்னு. அந்த விரகத்தை இப்ப சொல்ல முடியல, ஏன்னா இப்ப மானச அனுபவம் நிறைய இருக்கு. அப்போ நமக்கு இந்த இரண்டும் கலந்த ஒரு நிலை அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஆழ்வாருக்கு அந்த மானச அனுபவமே வந்தா கூட வாக்கிய சம்ஸ்கிருதங்கிறது நல்ல ரீதியினாலே வராதபடினாலும் எம்பெருமானை பிரிந்த வசனங்கிறது அப்படியே இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறபடினாலும் இவருடைய நிலையை இவருடைய தாயாரானவர் பார்த்து அவரும் சோதித்து சில வார்த்தைகள் சொல்கிறார் அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும்னா ஆழ்வாருடைய சோகமானது முற்றிலுமாக நீங்கவில்லை. ஏதோ மானச அனுபவத்தினாலே ஓரளவு நீங்கினா போல இருக்கு, அவ்வளவுதான். அதே தவிர முற்றிலுமாக இங்க நீங்காது அப்படின்னாலே இவருடைய சோகத்தை தெரிந்து கொண்ட திருத்தாயானவர் அந்த இவருடைய நிலையை எடுத்து பேசுகிறார் என்பதாக தாயார் முகமாக தன்னுடைய நிலையை ஆழ்வாரானவர் இப்பொழுதும் எம்பெருமானிடம் அருளி செய்கிறார். இது எல்லாமே அந்யாபதேசம் என்பதாக சொல்வார்கள். வேற ஒரு வியாதியத்தினாலே தன்னிலையை ஆழ்வார் எடுத்துச் செல்கிறார் என்பதாக அர்த்தம். அதை சொல்லும் போது தம்முடைய திசையை கொண்டு அனுபந்திகள் தோகித்தபடியை அந்யாபதேசத்தான் எழுதி கொண்டு தம்முடைய இந்த திசையை எம்பெருமானுக்கு அறிவிக்கிறார் என்று கருத்து என்பதாக சொல்கிறார். இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் சோறு பருகிறே இன்னும் வெட்டினையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் தீர் வளம் நிற்கு அவனூர் வினவி இன்னம் என் இளமாம் புகுமூர் திருக்கோனூரே. என்னுடைய இளமான் இளமையோடு இருக்கக்கூடிய என்னுடைய பெண்ணானவள் மான் போன்ற பெண்ணானால் அவள் புகுமூர் திருக்கோனூர் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்றால் இன்னும் தோறு பருகும் நீர் இன்னும் வெற்றிடை எல்லாம் கண்ணன் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவள் இன்னும் தோறு வேறு கிடையாது, கண்ணன் தான். அவள் பருகும் நீர் வேறு கிடையாது, தீர்த்தமும் கண்ணன் தான். அவள் இன்னும் வெற்றியில் போக்கியமாக இருக்கக்கூடிய வஸ்துவும் இதுவும் கிடையாது. எல்லாமே எனக்கு சுவாமியான எம்பெருமான் கண்ணன் தான் என்பதாக வாசுதேவ சர்வம் என்று சொல்லும்படியாக இந்த எண்ணத்திலேயே எப்போதுமே இவள் இருந்து கொண்டிருக்கிறார். இதையே பின்னையும் பின்னையும் மேலும் மேலும் பலவிதமாக சொல்லி அவனை காணாமலேயே கண்களிலே நீர்கள் மல்க இருக்கிறார். இவள் திருக்கோளூர் போக கிளம்பினால் மண்ணினுள் அவன் சீர் வளம் நீக்கு இந்த பூமியிலேயே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் மிகுந்து நிறைந்திருக்கக்கூடிய இடம் எது என்று பார்த்து அவனுடைய அந்த ஊரான திருக்கோளூரை எப்படி போக வேண்டும் எப்படி போக வேண்டும் என்பதாக எல்லாரிடம் கேட்டு கடைசியிலே இவள் போய் சேர்ந்த ஊர் திருக்கோளூர் தான். சின்னம் இது நிச்சயம் என்பதாக இங்கே திருத்தாயார் அவளுக்கு செய்கிறார். இது சந்தேகம் இல்லை என்பதாக அருள் செய்கிறார். இங்கே முதல் வரி ரொம்ப பிரசித்தம், உண்ணும் சோறு பருகு நீர் பின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்பதாக. இது அழகாக பல இடங்களில் பல பேர் சொல்வார்கள். அதாவது என்ன கேட்டால், தாரக போஷக போக்கியம் என்பதாக அர்த்தம். மனுஷனுக்கு மூணு விஷயம் இருக்கான், தாரகம் போஷகம் போக்கியம் என்பதாக. தாரகம்னா உயிர் தரிப்படுத்தி தேவையானது, போஷகம் அப்படின்னா அந்த உயிரை போஷணம் பண்ணுவது, அதாவது புஷ்டியாக்குவது. வெறும் ஆகாரம் சாட்டா போறாது, அதை வந்து போஷணம் பண்ணும்படியாக தீர்த்தம் சாப்பிடுவார்கள் இல்லையா. அதுக்கப்புறம் போக்கியம் அப்படின்னா கட்டாயம் தேவைங்கிறது இல்லை, ஆனால் போக வஸ்துவாக இருந்தால் ஆனந்தம் அப்படிங்கிற ரீதியில இருக்கக்கூடிய. அதனால மூணு இருக்கு, மூணுல முதல்ல உள்ளும் சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய தாரகம் இருக்கு இல்லையா, தாரகங்கிறது உள்ளும் சோறு ஆகாரம் மாதிரி, போஷகங்கிறது தீர்த்தம் மாதிரி, அப்புறம் போக்கியம் என்பது வெற்றில வெற்றிலை பார்க்க சாப்பிடுற மாதிரி, வெற்றிலை போடுவது மாதிரி, அது போக்கியம். அது கட்டாயம் இல்லை ஆனால் அது போக்கியம் என்பதாக. அதுதான் இன்னும் போது பருது நீர் பின்னும் வெற்றிலை அப்படின்னு சொல்லும் போது தாரகம் போஷகம் போக்கியம் என்பதாக அறிவித்துள்ளார்கள். மனுஷனுக்கு இது மூணும் தேவையா இருக்கு. சுவாமி நம்மாழ்வாருக்கு மூணுமே கண்ணன் தான். அவர் உண்ணும் போதும் அவர் உயிர் பெருப்பதும் கண்ணன் நினைவாக தான், அவருக்கு போஷணம் பண்ணுவதும் கண்ணன் நினைவாக தான், அவருக்கு பரம போக்கியமாக இருக்கும் இருப்பதும் கண்ணன் நினைவு தான். இது தவிர வேற கிடையாது அவருக்கு. அதனால தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமே அது வந்து கண்ணன் தான் என்பதாக ஆழ்வார் எழுந்திருக்கிறார். வாசுதேவ சர்வ நிதி என்பதாக பகவத்கீதையில வரும். இந்திரமானே சொல்லக்கூடிய வார்த்தை வாசுதேவா சர்வம், எல்லாமே வாசுதேவன் என்று எவன் இருக்கிறானோ சக மகாத்மா, அவன் மகாத்மா. சக துர்லபாக, அந்த மகாத்மா எனக்கு கிடைக்க மாட்டான் என்பதாக பகவான் அருள்செய்த வார்த்தை இது. அந்த இடத்துல வாசுதேவ சர்வ நிதி அப்படின்னா எல்லாமே வாசுதேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, எல்லா பொருளுமே அந்தரியாமையாக பகவான் இருக்கிறதுனால அக்கல் பொருளுமே வாசுதேவன் தான் அப்படின்னு பொதுவா அர்த்தம் இருக்கும். ஆனா பாஷ்யகாரர் அப்படி அர்த்தம் பண்ணல, எல்லாமே வாசுதேவன் அப்படின்னு சொல்லி வாசுதேவ சர்வம். அதை பார்த்தோமே சுவாமி சீபாஷ்யகாருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்குன்னு கேட்டா, எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் கருத்தை நினைவு கொண்டிருக்கு. வாசுதேவ சர்வம் அப்படிங்கறத தமிழிலேயே ஆழ்வார் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சர்வம்னா அந்த அர்த்தம், எல்லா வஸ்துக்களையும் அந்தரியாமையா பெருமாந்திருக்கான் அப்படிங்கறத சொல்ல வரல. அந்த இடத்துல அந்த ஞானிக்கோ ஆத்மீக மேம்பட்டம் அப்படின்னு ஞானியா இருக்கக்கூடியவன் எப்படி எந்திரவானுக்கு பரம போஜியனா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வந்த இடம் அது. ஒரு ஞானியா இருக்கிறவன் எல்லா வஸ்துக்களையும் எந்திரவான பாக்குறான் அப்படிங்கறதுக்கு மேல சகல விதமாகவும் எந்திரவானை அனுபவிக்கிறான் அப்படிங்கறது அங்க முக்கியமா இருக்கு. அதனால கீதா பாஷ்யத்துல வாசுதேவ சர்வம்ங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சர்வம்னா நம்ம தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமே வாசுதேவன் தான் அப்படின்னு யார் இருக்கானோ அப்படிப்பட்ட ஞானியானவன் மகாத்மா, அவன் துர்லபன் என்பதாக வியாக்கியானம் சாதித்தார். இதை வைத்துதான் அங்கே அப்படி வியாக்கியானம் சாதித்திருக்கார் என்பதாக சொல்வார்கள். அந்த மாதிரியாக திருப்பாவை பாசகத்தில் கூட அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்பெருமான் அப்படின்னு நந்தகோபாலனை பற்றி சொல்லும்போது, அம்பரம்னா வஸ்திரம், தண்ணீர் ஜலம் சோறு அப்படின்னா ஆகாரம். இதுலயும் தாரக போஷக போக்கியம் தான். ஆனா முதல்ல அம்பரம் வஸ்திரங்கிறது போக்கியம், அப்புறம் நீர் அப்படிங்கிறது போஷகம், அப்புறம் சோறு அப்படிங்கிறது தாரகம். தாரகம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அப்புறம் தாரகம் தான் போஷகம் தேவையா இருக்கு. அதுக்கப்புறம் போக்கியமான வஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதனால அங்கேயும் இதைத்தான் சொல்கிறார்கள். அங்க அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்பெருமான் அப்படின்னா அப்படிப்பட்ட கிருஷ்ணனை அறம் செய்வான் என்பெருமான் நந்தகோபாலன். நந்தகோபாலனை பற்றி சொல்லக்கூடிய பார்க்கும்போது எல்லாமே கிருஷ்ணன் தான் என்று ஆழ்வார் சொன்ன கணக்கிலே அங்கேயும் கிருஷ்ணனை கொடுக்கறவங்க தான். ஆண்டாளுக்கு அம்பரம் தண்ணீர் சோறு எல்லாமே கண்ணன் தான். நம்மாழ்வார் பேச மாதிரி தானே ஆண்டாளுக்கும் இருக்கு. ஆனா நாச்சியாரும் அந்த அர்த்தத்துல தான் அருள் செய்தார் என்பதாக ஒரு அர்த்தமும் சொல்லுகிற வழக்கம். அந்த மாதிரி ரீதியில ஞானிகளாக இருக்கக்கூடியவர் மகான்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தாரக போஷக போக்கியமாக எந்திரமானே இருக்கானோ அவன் நினைவே இவர்களுக்கு உயிரை தரித்ததாக இருக்கிறது என்பதாக. லோகசித்தமான லோகசித்தமான தாரக போஷ போக்கியங்களை இவள் புதிக்க வேணும் என்று கொண்டு சென்றால் அத்தை ஆதரியாதே, எனக்கு தாரகமும் போஷகமும் போக்கியமும் கண்ணன் எந்திருமான் என்றென்றே சொல்லி அவனை பெறாமையாலே கண்கள் நீர் மல்கி இருந்த என்னுடைய பெண் பிள்ளை அப்படின்னு சொல்றான். இதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த திருவாயுக்கே பரம தாத்பரியம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான் காரக போஷக போஜ்யமாக இருக்கிறவன். யாருக்கு? ஆஸ்திரர்களுக்கு, பக்தர்களுக்கு. எம்பெருமானே தாரகன், எம்பெருமானே போஷகன், எம்பெருமானே போஜ்யம் அப்படிங்கறதா இந்த திருவாங்கிலே பிரதானமான விஷயம். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். இப்போ இன்னும் சோறு பருதி நீர் சின்ன வெற்றி எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னா, அப்ப ஒரு கேள்வி இது எதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க? எனக்கு தாரகம் எந்திரமாண்டான், போஷகம் எந்திரமாண்டான், போஷகம் எந்திரமாண்டான், ஒருத்தருக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாரகமும் போஷகமும் போஷகமும் எந்திரமாண்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ சொல்லிட்டே இருக்க மாட்டான். ஒரு போக்கியம் எந்திரமாண்டான் போக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோயில போய் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ததுதான் போகம். எந்திரமாண்டிய சிந்தனை தான் இப்படி இருக்கக்கூடிய மகான்கள்ல நிறைய பேர் பார்த்திருக்கோம். ஆம்பளை பரம போஜ்யமாக எந்திரமானே நினைப்பவர்கள் அவர்கள்லாம் வாய்ப்பா இதை சொல்லி இருப்பாங்க. எனக்கு எந்திரமான் தான் என்ன, எனக்கு எந்திரமான் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திருப்பமா சொல்லணும்னா ஒண்ணு சொல்ல மாட்டாரு. அனுபவிப்பவர்கள் கல்வி அவ வந்து நான் இதை அனுபவிக்கிறேன்னு சொல்லி இருக்க மாட்டான். சொல்பவர்கள் கல்வி நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னா கல்வி அவளுக்கு இந்த அனுபவ பூர்த்திங்கிறது இல்லைன்னு தான் அர்த்தமாகும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா. அப்போ இவர் எதுக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கா, எனக்கு எல்லாம் கண்ணன் அப்படின்னு இந்த நாயகியானவள் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா, அதுக்குதான் சொல்லான் சொல்ற. ஓக்கத்துல இருப்பவர் எல்லாருக்கும் உண்மும் சோறு பொருது நீர் சின்ன வெற்றி தேவையாச்சு. இது இல்லாம யாரும் இருக்கிறது இல்லை, யாரா இருந்தாலும் இது தேவையாச்சு. அதனால தாயார் முதலானவர்கள்னா இந்த நாயகி நம்பு அம்மா ஆகாரம் சாப்பிடுமா அப்படின்னா அவள் வேண்டாங்கிறாள். சீத்தன் சீத்தமாவது சாப்பிடு அப்படின்னா வேண்டாங்கிறாள். அப்புறம் வெற்றிலைக்கு இங்கே இதெல்லாமே வேண்டாம், அதையுமே வேணும்னு சொல்ல போறாங்க. அப்ப ஆகாரம் இல்லாம கூட இருக்கலாமா? ஆகாரம் இல்லாம கூட மனுஷன் இருப்பாளோ? இது கூட இருக்கிறது உண்டோ? இது கூட இருக்க முடியுமோ அப்படின்னா, இந்த ஒரு கண்ணன் அப்படிங்கிற எனக்கு ஆகாரம் கண்ணன் தான். கேட்டா உயிர் எப்படி தரிக்கும் அப்படின்னா, எனக்கு உயிர் தரிக்க வைக்கிறவன் கண்ணன் தான். தீர்த்தம் கூட இல்லாம இருக்கலாமா அப்படின்னா, என்னுடைய தீர்த்தம் கண்ணன் தான் அப்படிங்கிற. அதனால நாட்டாரோட பிரச்சனையினாலே ஒரு பெண் பசியோட இருக்காளே, இப்படி உடம்பெல்லாம் கலர்ந்து போய் இருக்காளே என்பதாக பெருந்தாயார் முதலானவர்கள் எல்லாம் இவர்கள் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டாமோ என்பதாக அதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாலும் அதை வேண்டாம் என்று சொல்லி மறுத்து கண்ணனையே நினைக்கிறாள் அப்படிங்கிறத தெரியுது. சாதாரணமாக இதையெல்லாம் யாரும் மறுக்க மாட்டாரு. இதையும் அனுபவித்துக் கொண்டு கண்ணனையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கான். ஆனால் இவள் அப்படி இல்லை. எல்லாம் இன்னும் தோறு வருகிறேன் தென்னும் வெட்டினேன் சகல காரக போஷக போக்கியம் எல்லாமே எம்பெருமான் தான் அப்படின்னு இவர் சொல்றார். அதான் பிள்ளை சாதிக்கிற லோகசித்தமான காரக போஷக போக்கியங்களை இவர் விதிக்க வேண்டும் என்று கொண்டு சென்றார் அப்படின்னு. அது போய் இவர் கிட்ட போய் கொண்டு கொடுத்தால்தான் அது வேணாங்கிறாரே. அதை சாப்பிட எனக்கு எல்லாம் கண்ணுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு இதுவா நம்ம மாதிரி இருக்கலாம்மா அப்படி இல்லாம எல்லாவற்றையும் உபேட்சிக்கிறார். இது வேண்டாம் அப்படிங்கிற இதுதான் எம்பெருமான் என்ன கேட்டா, தானே தாரக போஷக போஜ்யனாக இருக்கக்கூடியவன் மற்ற தாரகத்தை தாரகமாகவே மதித்து விட்டாதபடி தான் அவ்வளவு தாரகனாக அவ்வளவு போஜ்யனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறது இதனுடைய தான். இன்னும் போது கருகி நீர் இன்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்றன் கண்ணன் எம்பெருமான் அப்படிங்கிற மாத்திரம் இல்ல. இங்கே உண்ணும் போது கருகும் நீர் பின்னும் வெற்றின்னு ஒரு விஷயம் ஒன்று போட்டுட்ட, சோறு நீர் வெற்றிலை இது மூணும் கண்ணன் தான் அப்படின்னு சொன்னா, அப்ப தாரக போட்ட போக்கியங்கள்லாம் கண்ணன் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சு. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி சோறு நீர் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொன்னா கூட போரும். ஆனா ஆழ்வார் வந்து உள்ளும் சோறு மருது நீர் சில்லும் வெற்றிலை அப்படின்னு ஒண்ணுமே ஒரு விஷயம் உங்களுக்கு சேர்த்திருக்கேன். அதுல கூட விசேஷ தாத்பரியம் இருக்கு என்பதாக எல்லா வியாக்கியானங்களுமே எழுதியிருக்கா. என்ன விசேஷ தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, ஏதோ வெறுமை இருக்கிறது கிடையாது. அதாவது என்ன கேட்டானா, சோறு கூட சில சமயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும், தீர்த்தம் கூட சில சமயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்கிறது வரும், ஆகாரம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும், தீர்த்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும். நல்லா சாப்பிட்டான்னு சொல்லுங்க ஆகாரம் வேண்டாம் அப்படின்வான், இல்ல வயிறு சரியில்லைன்னா ஆகாரம் வேண்டாம்வான், தீர்த்தம் வேண்டான்னுவான், வெற்றிலை வேண்டாம் அப்படின்வான். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சௌரி தீர்த்தத்தை இங்க சொல்லல. என்ன கேட்டா உண்ணும் சௌரு அப்படிங்கிற ரொம்ப பசியோட இருக்கக்கூடிய ஏதாவது ஆகாரம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அவன்கிட்ட ஆகாரத்தை கொடுத்தா அவன் எத்தனை வாங்கி உண்ணும் சோறுன்னு சொல்ற மாதிரி எத்தனை ஆசையோடு அவன் சாப்பிடுவான் அந்த சோறு. அந்த மாதிரி கருகு நீர் அப்படின்னா ரொம்ப தாகத்துல இருக்கக்கூடியவன் தீர்த்தமாவது கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது தீர்த்தம் கொடுத்தான்னா அவன் எப்படி தருவானோ அப்படி அவன் ஆசையோடு கருகு இருக்கும் நீர் பொருகின்ற நீர். அந்த மாதிரி சில்லில் இருக்குங்க. இது பார்த்தோம்னா ஏதோ வெறுமை செய்யும் அப்படின்னா நினைக்க வேண்டாம். இது வந்து சத்திய கிடந்தவன் உண்மை செய்து என்பதாக அர்த்தம். தாகத்திலே தவிப்பவன் பருகும் நீர் அப்படின்னாக அர்த்தம். அந்த அர்த்தமும் சேர்த்து கிடைக்கணும். அப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அத்தனை போக்கியமாக அத்தனை விசேஷ தாரகனாக அத்தனை விசேஷ போஷகனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அம்பரமே தண்ணீரை பாட்டில் கூட அம்பரமேன்னு ஒன்று பாடுச்சு. அம்பரம் தண்ணீர் சோர் அறம் செய்யும் சொல்லாமல் அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும் அப்படின்னு ஒண்ணு வந்து ஏன்னு ஒண்ணு சேர்த்து காய்ச்சிருக்காரு இல்லையா நாட்டியார். அப்படின்னா அம்பரமே ஆனவன் எம்பெருமான் அப்படின்னு வர்த்தம் உங்களுக்கு கிடைக்கிறது. தண்ணீரே ஆனவன் எம்பெருமான் அப்படின்னு அதனால என்ன அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா தாரகம் ஒண்ணும் போஷகம் ஒண்ணும் போக்கியம் ஒண்ணும் கொள்ளியோ நோக்கத்துல இன்னொன்னு வேற வேறையா தானே இருக்கு. தாரகம்ங்கிறது போஷகம் இல்லை, போஷகம்ங்கிறது போக்கியம் இல்லை. ஆனால் எம்பெருமான் அம்பரமே தான், தண்ணீரே எம்பெருமான் தான் மோர் அப்படின்னு எல்லாமே இவனே தான் வேற கிடையாது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல இவன் தண்ணீர் ஆகும்போது தண்ணீர் தான் இவன் தான் வேற எதுவுமே கிடையாது என்ற ரீதியிலே அத்தனை விசேஷமா இருக்கான். அதாவது தாரகன் ஆகும்போது இவன்தான் தாரகன்னா இவனை தவிர வேற தாரகம் எதுவுமே சொல்ல முடியாது. தாரகன் என்றாலே இவன் தான், தண்ணீர் என்று சொன்னாலே போஷகன் என்று சொன்னாலே இவன் தான், வேற யாருமே கிடையாது என்று சொல்ல முடியாத அர்த்தத்துல இந்த ஏக்காரம் ஒண்ணு சேர்த்து கிட்டத்தட்ட அதே அர்த்தத்துல அத்தனை போக்கியமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான். இப்படிப்பட்ட விசேஷமான தாரத்தை பொறுத்த போச்சுன்னா சாதாரணமா நம்ம சொல்லிட்டு போற மாதிரி இல்ல, விசேஷமான அவஸ்தையிலே விசேஷமான நிலையிலே இருக்கக்கூடிய தாரத்தை போட்டது போக்கியமாக கண்ணனை வைத்திருக்கிறார். சுருக்கமா சொன்னா கண்ணனை வைத்து பிரிஞ்சு தெரிக்காது. அந்த கண்ணன் நிலைகள் தான் உயிர் உடம்புல வச்சிருக்கு. கண்ணனை வச்சு பிரிஞ்சால் இவருக்கு எந்த போஷமும் கிடையாது. கண்ணனோ கண்ணனுடைய நிலையில இருக்கிறபடினால்தான் இந்த போஷம் எல்லாம் இருக்கு என்பதா. இப்படி உண்மையும் சோர் உண்மையும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றென்று, கண்ணன் எம்பெருமான் என்றென்று இருக்கிற கண்ணன் எம்பெருமான் கண்ணன் எனது சுவாமியான கண்ணன் அப்படின்னு இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்கள் நீர்மல்கி கண்ண ஜலமுற்றி பெருகி கொண்டிருக்கு. ஏன் இவள் எதிர்வானத்துக்கு இப்படி சொல்லிட்டு பெருக்கோடு போய் பெருமாள் செலுத்தும் போது கண்ண ஜலம் வருவானே, எதிர்வான் தானே தாரகப்பட்ட போக்கியம், பிற்கோடுள்ள எதிர்வான் இருக்கானே அப்படின்னா அவனை பெறாமையாலே கண்கள் நீர் மல்கி அப்படின்னு சாதிக்கிறார். ஏதோ எதிர்மான் செய்திக்கணும் போறா செய்திக்கிறான் இருக்கட்டும், ஆனா ஆழ்வார்க்கு அதெல்லாம் போறாங்க. தாரக போஷக போக்கியமாக எந்திரமான் இருக்கான் அப்படிங்கிறது இருக்கட்டும், ஆனால் பாக்கிய சம்சேகம் இல்லை அப்படின்னு அடிக்கடி சொன்ன மாதிரியாக எந்திரமான் கூட்டிக்கொள்ள மாட்டுகிறானே என்பதாக அவனை காணாமையாலே கண்களிலே ஜலங்கள் பிரவசித்து என்று சொல்றார். அந்த ஜலம் வந்து மண்ணினுள் அவன் சீர் பணம் நீக்கு அவனும் இன நீர் அதாவது திருக்கோளூர் போறதுக்கு முன்னாடி இந்த நெல் அப்படின்னு இப்படி இவள் திருக்கோளூர் போயிருக்கார் என்பதாகத்தான். திருக்கோளூர் போக கிளம்பி இவள் எப்படி போகிறான் இந்த பாட்டுல அழகா வருது. ஒரு திண்டுக்கத்துல எப்படி போனோம் அப்படிங்கறத இந்த அழகா சொல்லக்கூடிய பாத்திரம் மண்ணினுள் அவன் சீர் வனம் நீக்கு அவனும் நீர் என்பதாக. அதான் இந்த விஞ்ஞானவர் இந்த பூமியிலே எந்திரமானுடைய கல்யாண குணங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடம் மிகுந்து இருக்கக்கூடிய இடம் இது என்று பார்க்கிறார். கல்யாண குணங்கள் பிரகாசமாக இருக்கக்கூடிய இடம் இது என்று பார்க்கிறார். அப்போ திருக்கோவிலூர்ல தான் அப்படி எந்திரமானுடைய குணங்கள்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் சீவிகுண்டத்துல காட்டிலும், அதுக்கப்புறம் வந்து திருப்பாக்கடல காட்டிலும் பூமியில தான் எந்திரமானுடைய குணங்கள் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு தெரியும். அந்த பூமியிலையும் திருக்கோவிலூர்ல அத்தியந்த பிரகாசமாக இருக்கான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் வந்து இவளுக்காகவே அங்க வந்து இருக்கானான், இந்த நாயகியாகவே அங்க வந்து இருக்கானான் அவன். அதனால அந்த திருக்கோவிலே எம்பெருமானுக்கு இந்த திவ்யத்தை சொல்லுதான் இந்த பாட்டு வந்து மற்றும் அவன் சீர்வளம் மிக்க அவன் எம்பெருமானுடைய சீர்களே இருக்கக்கூடிய அவனுடைய ஊர், அவனுக்கு எம்பெருமானுக்கு சொந்தமான ஊர். இந்த பூமியிலே எம்பெருமானுடைய ஊர் எது அப்படின்னா திருக்கோவிலூர்னு சொல்லுவான். அப்படி எம்பெருமான இஷ்டமான ஊர் இது. அந்த ஊர்ல அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் இங்கே நிறைந்து இருக்கிறது. நானு அவனை வளைத்திருக்கிற ஊர் அப்படின்னு போடுற இங்க பகவான் குணங்கள் அமிர்தமாக இவனை வளைத்து கிடைக்கிற திருக்கோவிலூரிலே அதிமாத்திர பிரசன்ன பிரசத்த மானசையாகையாலே அவ்வூரை நவீனே எம்பெருமானையும் வளைத்துக் கொண்டிருக்கிறதாம் இந்த திருக்கோவிலூர் அப்படிங்கிறது. எம்பெருமானை காட்டிலும் மிகவும் விசேஷமாக்கு எம்பெருமானியே பிரித்து வச்சுருக்கு. அவனுடைய குணங்களை விசேஷமாக பிரகாசம் பண்ணக்கூடிய ஒரு திவ்ய தேசமா இருக்கு. அதனால அந்த திவ்ய தேசத்துக்கு போகணும் என்பதாக கிளம்புகிறார். அப்ப போகும்போது அவனது ஒரு நினைவி அப்படிங்கிற கேட்கலாம். ஏன்னு கேட்டாங்க திருக்கோவிலூர் போகணும் அப்படின்னா திருக்கோவிலூர் எத்தனை தூரம் உண்டு இங்கிருந்து திருக்க அதிமாத்திர பிரசத்தம் ஆனசையாகையாலே திருக்கோவிலூர் போகணுங்கிற ஆசை ரொம்ப நிறைய இருக்கு. அப்படின்னால திருக்கோவிலூர் எப்ப வருமோ எப்ப வருமோ அப்படின்னு அதே நினைச்சிருக்கு. அப்படின்னால எதிர்த்த வரவர்கள் எல்லாம் கேட்கிறாலும் திருக்கோவிலூர்ல எவ்வளவு தூரம் இருக்கு, திருக்கோவிலூர் எத்தனை தூரம் இருக்கு என்பதாக அவர் கேட்டுக்கொண்டே போகிறார். அது வரப்போ வரட்டும் நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறவா சாதாரணமானவர்கள். ஆனால் ஒரு துறையினாலே ஒரு பரம பௌக்கியத்தினாலே அவ்வூரை வினவி வினவி அப்படிங்கிறார். அவ்வூர் இது ஆசை சேர்த்தாலே அவ்வூர் எத்தனை தூரம் உண்டு என்று எதிரே வருகிற ஜனங்களை எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டது. எதிர்பார்க்கணும் இல்லையா, எவ்வளவு இருக்கும் இல்லையா, எவ்வளவு தூரம் இருக்கும், திருக்கோவில் இப்படிதானே போகணும், இதாக கேட்டு கேட்டுலே போகலாம். அந்த மாதிரி மேடும் மேலும் சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அப்படியே அவருடைய ஊருக்கு போகணும் அப்படிங்கிறார். தனக்கு அதுவே பாத்தேயமாக கொண்டு திருக்கோவில் போய் போகும். இதுதான் அவருக்கு பாத்தேயம். பாத்தேயம்னா என்னன்னு கேட்டா கட்டுச்சோடு வெளியூர் போறவர்கள் ஒரு கட்டுச்சோறு கட்டின்னு போவாங்க. காலத்துலாம் ஏன்னா நடந்துதான் போகணும், ரொம்ப தூரம் நடந்து போகணும்னா ஏதாவது கட்டுச்சோறு கட்டிட்டு போவார்கள். நடுவில் எங்கேயா பசி எடுத்தாலும் சுவாகம் எடுத்தாலும் அதை காட்டாக தான் மேற்கொண்டு நடக்க முடியும். கேட்டா நடக்க முடியாது. எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தான் நடக்க வேண்டி வரும். இப்போ கட்டுச்சோறு கட்டி எடுத்துன்னு போவார்கள். அந்த மாதிரி ஒரு திருக்கோவில் போகக்கூடிய விடுத்து கட்டுச்சோராக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்கோவிலும் எத்தனை தூரம் இருக்கு என்று இவர் கேட்டுக் கொண்டிருக்காரு இல்லையா. இந்த கேள்வி அதுக்கு அவர்கள் சொல்லுகிற பதில் அப்படின்னு திருக்கோவிலூர் திவ்யதேசத்தின் திருநாமம், அதை பற்றியான பிரச்சனைகள், அதுக்கு அவர்கள் சொல்லும் பதில்கள் இதெல்லாம் தான் இவருக்கு கற்றுச்சு. இதுலயே இவருக்கு வந்து மேலும் மேலும் ஆசை அதிகமாகும். அதனாலே மேலும் இவருக்கு தான் வரும். அதற்கனாலே இவர் திருக்கோவிலூர் செய்வார் செய்வார். திருக்கோவிலூரிலே அதிமாத்திர பிரசத்தமாக ஆகையாலே அவ்வூரை விலகி விலகி தனக்கு அதுவே பாதகமாக கொண்டு திருக்கோவிலே போகும் அப்படின்னு. இதில் ஒரு சந்தேகம் இல்லை சின்னம் அப்படின்னு சொல்லுறது. நிச்சயம் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டேன், எங்க போயிடுவான். என்னுடைய பெண்ணாகையாலே அவனூர் அல்லது முகாமையாலும் பாலகரணி முந்தையாகையாலே வேறோ ஒரு இடத்திலே தூர போக மாட்டாமையாலும் திருக்கோவிலே போவாள், இதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சட்ட கவிக்கிற. திருக்கோவிலூர் தான் போயிருப்பாள், வேற எங்கே போக மாட்டாள். என்ன கேட்டா என்னுடைய பெண்ண ஒரு வேற எங்க போயிடுவாள், எம்பெருமான் கோயிலுக்கு போற வேறதை எதுவும் தெரியாது. அது மாத்திரம் இல்லாமல் அவந்தூர் அல்லது புகாமையாலும் எந்திரமாண்டி ஊருக்கு வேற எங்களுக்கும் போக மாட்டாங்க, போனா திவ்யதேசம் தான் போதும், இன்னும் மற்ற ஊருக்குள்ள போறதுக்கு தெரியும் அப்படின்னு நிற்கின்றார். என்ன ஒரு பெண்ணோ தெரியல, எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு பெண். அதனால இவள் போனால் திருக்கோவிலூர் தான், இன்னொரு இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு போனா தோட்டத்துக்கு போனா அப்படி இப்படின்னு அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த தவிர வேற இடத்துக்கும் போக மாட்டால், போய் சேர்ற இடம் பரம பிராப்தியமான இடம் திவ்யதேசம் என்பதாக. இன்னும் இளமான் அப்படின்னு சொல்றாரையோ, இளமான்னா ரொம்ப சின்னவன் சின்ன பெண், சின்ன பெண்ணானவை அத்தனை தேடி எங்கேயும் போகக்கூடிய கிடையாது. சரி எங்க மீறியும் போக மாட்டேன், ஏதோ போயிருக்கான்னு என்னான்கிட்டதான் போயிருக்கோம் என்றார். ஆக இந்த மாதிரி காரணங்கள்னால சின்னம் தீர்மானம் தான். இவர் எழுந்துள்ளும் போது, திருக்கோவிலூர் எழுந்துள்ளும் போது தாயாரானவர் நேராக பார்க்கவில்லை, ஆனாலும் ஒரு அனுமானத்தினாலே ஊகித்து ஆனால் நிச்சயமாக சொல்றார். அனுமானத்தில் நிச்சயம் தான் சொல்றார். சின்னம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோவிலே, திருக்கோவிலே போய் புகும், இதில் ஒரு சந்தேகம் இல்லை. அங்கனே தங்கள் நீர்மல்கள் இருந்த இருப்பையாகவும் கண்டிருக்கப் பெறுகிறேனே. இதன் பேர் அலட்சிகிறாள், திருக்கோவில் தான் போயிருக்காள் அப்படின்னா அதனால என்ன போ அப்படின்னு கேள்வி வரும். இந்த பாட்டுக்கு தாக்கம் இருந்த பார்த்துருக்குது. சின்னம் என் இளவான் புகுமோர் திருக்கோவிலூரேன்னு தாயார் சொல்றாரு. திருக்கோவிலூர் தான் போயிருப்பாள்னா அந்த தாயாருக்கு என்ன அனுபவம் இருக்கல, தாயார் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் திருப்பாய் அப்படிங்கிறதா. இவள் இழந்தேனே திருக்கோவில் போயிட்டா இந்த பெண், இவள் போகும்போதாவது நான் பார்த்திருக்கலே தந்தை நீர் இருந்து இருப்பையாகவும் இருக்க பெறுகிறேன். இவள் திருக்கோவிலூர் போனாலும் கண்ணு கிளம்பா இருக்க போறான் இதுவானு தெரிஞ்சிருந்த. அப்ப அதையானா நான் பார்த்து கொண்டிருக்கலாமே. இவன் பக்கத்துல துக்கத்தோட பெண்ணானவன் இருந்தால் கூட பக்கத்துல விஷயம் வேற. அதே கூட அப்படி இருக்கும்போது பார்க்காம அவள் தூரத்துல இருக்காள் அப்படின்னு நினைச்சா அது நினைச்சு ரொம்ப வேஷனம் அதிகமாக திருவாயாசில. அதனால அந்த ரீதியில அங்கனே கண்கள் நீர்ந்து இருந்திருக்கையாகவும் கண்டிருக்க பிரிக்கிறேன். வினயன் நான் மகாபாரதவள் இவர்களையும் இப்படி இருக்கக்கூடிய பார்க்க முடியலையே அவளையும் நான் தெரிந்திருக்கிறேன் என்பதான தாயார் அறிகிறார். யார பாட்டுமே வரும்போது கொடியேன் கொடி கோவைகளே என்பதாக வருது. அந்த தாயார் தன்னை கியேன் அப்படிங்கிறார். நான் ஏதோ கொடிய பாபம் செய்தவள் நான் கூட இருக்கு, ஆனால் தான் எனக்கு இந்த ஒரு நிலை வந்திருக்கு. அவர் இப்ப சொல்றாங்க சுவாமி. அவன் மிக்க அவனும் விளவையிலும் ஒவ்வொரு திகிதேசத்திலும் ஒவ்வொரு தீர்வு இருக்கும். சுப்பிரமணிய குணங்கள் பிரகாசிக்கும், சுப்பிரமணிய குணங்கள் பிரகாசிக்காத உபதேசமே கிடையாது. அதனால அதை விசேஷமாக கொண்டாடி கொண்டு இந்த ஊரிலே எந்திரங்களுடைய வைபவங்கள் இதெல்லாம் இருக்கின்றன என்பதாக அதை தான் விசேஷமாக கொண்டாடி கொண்டு அது ஒரு ஊற்றத்துடன் வினவி அப்படின்னு இப்படி போகணும், எந்த மாதிரி போகணும், எந்த மாதிரி பொம்மை இருக்க என்ன விசேஷங்கள் இதெல்லாம் பேசி பற்றி தெரிந்து கொண்டு இந்திரமான அனுபவிக்க வேண்டும். குறிப்பாக குத்திவேகத்தை அனுபவிக்கிறதும் கூட பெருமாள் அனுபவிக்கிறதாகட்டும் உதவேகத்தை அத்தனை விசேஷமாக அனுபவிக்க வேண்டும் என்கிற முதலான விஷயங்கள் எல்லாம் ஏதேனுக்கு கிடைக்கும். அன்பின் கொள்கை என்று சொல்லும் போது அந்த எம்பெருமானை திரிந்த விஷயத்தினாலே அவர் கண்ணிலே நீர் சுட்டுகிறார் மாதிரியாக இந்த நாளாக இந்த எம்பெருமானை நம்மால் தெரிந்து முடியாமல் போய்விட்டது என்கிற ஒரு கஷ்டம் உதவேகம் தொடர்பு தெரிந்து முடியாமல் போயிடுச்சு. எம்பெருமானை தெரிந்து முடியாமல் போயிட்டு கஷ்டமும் மனசுக்குள்ள இருந்தானா அது தள்ள ஜனமாக வரும். தள்ள ஜனம் சொல்லும் போதெல்லாமே எம்பெருமானை தெரிந்த விஷயத்தினாலே கண்ணு வரக்கூடிய ஜனம் அதைத்தான் திரையாட்டத்திலேயே பல இடத்துல கொண்டாடுகிற சீதாத்திராட்டியாகவர் அர்த்த கோலத்தில் பெண்கள் நீர் கவுதி இருந்து அப்படின்னு சொல்லும்போது சிவாஸ்தம் தவன எத்ராத்தியம் வாரீஸ்வரவுதி சிவபுகம் அப்படின்னு சிவ பிராமணித்து வரும். அதாவது சீதாத்திராட்டியாக ஒரு கண்ணை எடுத்து ஜனம் வரணும், அவர் கண்ணை எடுத்தாக ஜனம் வரணும் அப்படின்னு கேட்டார். ஜத தீரோகத்திலே எம்பெருமானை புரிந்து இருக்கும்போது மனசுக்குள்ள கொஞ்சம் துக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சேத்தனமோ அப்படிங்கிறார். அவர் என்ன சேத்தனன், அவருக்கு ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம், ஞானம்னா எம்பெருமானை சேர்ந்திருக்கும் போது ஆனந்தம், எம்பெருமானை பிரிந்து இருக்கும் போது அதை காட்டும் தரம் துக்கம் கிடையாதுன்னு சொன்னாதானே, அதுதானே ஞானத்தினுடைய உண்மையான ஒரு லட்சணம். அதனால ஒரு சேத்தனமா இருக்கிறவனுக்கு பகவத் சம்சேக வியோகங்கள் தான் சுக துக்கம், சம்சேகே சுகம் வியோகம் தான் துக்கம். அதை காட்டும் முறையாக காட்டுக்கு போகணும் சொல்லத்தை கூட திராட்சியை கண்டு ஜனம் திரும்பிட வரணும். சந்தோஷம் தவிர வேற கிடையாது, எந்த கஷ்டம் வந்தாலும் அது மாதிரி எந்த ராட்சசர்கள் விராசம் முதலான ராட்சசர்கள்லாம் வந்தாலும் திராட்சியை கண்டு ஜனம் வந்து வரணும். ஆனால் எந்திரமானை பிரிந்து இருக்கும் போது அசோகத்திலே திராட்சியை கண்ணீரும் கம்பளமாக நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே துக்கம் என்பது இதுதான், எந்திரமானை பிரிந்த துக்கம் தான் அப்படிங்கிறத இதில்